பெரும் சீரை வாழ்க்கை இந்த சீரைப்பட்ட சிலந்திக்கு விடுதலை வேட்கை. ஜனகணமனயன ஜதி சொல்லும் நேரம் ஜனனம் மரணமும் சந்திக்கும் காலம். மழையின் துளிகள் மண்ணோடு வீழ்ந்தால் மழை கொண்ட சாவென்று வானேகம் தான் சொல்லுமா? நகரும் நதிகள் கடலோடு சேர்ந்தால் நதி கொண்ட சாவென்று கடல் என்ன தடை சொல்லுமா? சங்கமிக்க இயற்கை கற்றுத்தந்தது சங்கமத்தால் உலகம் இன்னும் உள்ளது. பள்ளத்தில் சேரும் வெள்ளத்தைப் போலே இயற்கையோடு கலக்கலாம். இதில் தலையெங்கே அடவாயெங்கே இந்த கேள்விக்கு விடை சொல்லும் ஞானிகள் இங்கே.